శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి అసద్గురు పరంపరాయే నమః. ఇది పర్యంతం ఇంద తేజో మహాభూతం అద పత్తి ఎన్నెన్న విచారం వందదో అదల్లా పనిన అదన్ పేర్ల ఇన్నొరు విషయం சுவாமி விசாரம் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இதோ நம்ம லோகத்துல ஒரு பிரசித்தி இருக்குது. என்ன பிரசித்தின்னாக்கா, நம்ம உலோகம் சொல்றோம் பாருங்க, தமிழ்ல லோக பதார்த்தங்கள், வெங்கலம், வெள்ளி, சுவர்ணம், தங்கம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் தேஜோ மகாபூதம் அப்படின்னு சில பேர் சொல்றா. லோகத்துல அப்படி விவகாரம் இருக்கு, ஜொலிக்கிறது சொர்ணம், ஜொலிக்கிறது வெள்ளி, எப்படி ஜொலிக்கிறது பாரு, அந்த மாதிரி தான் சொல்ற. அதனால இது வந்து தேஜோ மகாபூதத்தினுடைய ஒரு அம்சம் தான். இதெல்லாம் தேஜோ மகாபூதம் தான், இந்த சொர்ணம், தங்கம், வெள்ளி இவைகள்லாம் அப்படின்னு சில பேர் சொல்றா. யாருன்னாக்கா வைசேஷிகள் சொல்ற. சுவர்ணானாம் தைதசானாம் அக்னி சயோகாது திரவத்வம் அத்தி சாமான்யம் அப்படின்னு சூத்திரமே பண்ணி போயிட்டார். அத என்ன சொல்றாருனாக்க, இந்த லோக பதார்த்தங்கள்லாம், இரும்பு, தங்கம், இந்த மாதிரி எது எது இருக்குதோ அது அத்தனையுமே தைதசங்கள், தேஜோ மகாபோதத்து சேர்ந்தவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வைசேஷிகள்லாம் சொல்றாது. அது அவருடைய அபிப்பிராயமா இருக்கு. ஆனா அதை ஒத்துக்கல நம்ம சித்தாந்தத்துல. நம்ம சித்தாந்தத்துல அது மாதிரி கிடையாது. வேற என்னது இது அப்படின்னாக்க, இதெல்லாம் பிருத்வி பதார்த்தம் தான். இதெல்லாம் பிருத்வி தான். இதெல்லாம் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஒரு கிளிஞ்சல் பாக்குறோம், அந்த மாதிரி தங்கம் மாதிரி ஜொலிக்கிற சில வஸ்துக்கள் எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் பார்த்தோம்னாக்க அத வந்து பிருத்வி பதார்த்தமாகத்தான் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு கிளிஞ்சலை பார்த்தா கூட அது கூட ஜொலிக்கிறது. அதனாலதான் இதம் ரஜதம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது, இது தங்கம் வெள்ளி அப்படின்னு அதை பார்த்துட்டு நமக்கு ஞானம் வருது. அதனால அது கூட ஒத்துக்கலாமே, தங்கம் வெள்ளி அப்படின்னாக்க பிருத்வி பதார்த்தம் தான். அது கிளிஞ்சல் பிருத்வி பதார்த்தம் தான். அது தார்க்கிகனும் ஒத்துன்றிருக்கோம், நாமளும் ஒத்துன்றிருக்கோம். அதே அந்த கிளிஞ்சல்ல ஒரு ஜொலிக்கிறது பல பலபலான் இருக்கு. அந்த பலபலான் இருக்கிறத பார்த்தோம்னாக்க அதை பார்த்துட்டு நாம என்ன சொல்றோம், இது வெள்ளியோ அப்படின்னு கேட்டுடுறோம். அப்படி பார்த்திவ பதார்த்தம் பிருத்வி பதார்த்தமா இருந்தா கூட அது கிளிஞ்சல வந்து இது வந்து வெள்ளி அப்படின்னு சந்தேகமா நம்ம கேட்கிறோம். ஆனா சித்தாந்தம் என்ன சொல்றோம், ரெண்டு பேருமே அதாவது நையாயகானும் சரி நாமனும் சரி எல்லாருமே என்ன சொல்றோம், அது பார்த்திவ பதார்த்தம் தான், அது வெள்ளி இல்ல, அது கிளிஞ்சல் தான் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அதனால இது இது ஏன் இந்த மாதிரி வர்றது அப்படின்னாக்கா, இந்த நிறம் இருக்கு பாருங்க, அதனுடைய நிறம், அந்த நிறத்தை பார்த்துட்டு நாம இத மாதிரி சொல்றோம். அதனுடைய நிறம், அதனுடைய நிறம் வந்து பல பல மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது. சொர்ணத்தை பார்த்தாக்க மஞ்சள் மஞ்சள்னு நமக்கு தெரியுது, மஞ்சளா தெரியுது. அதை பார்த்துட்டு நாம இத மாதிரி சொல்றோம், அதை பார்த்துட்டு சொல்றோம். அந்த மஞ்சள் வர்ணம், அந்த வர்ணத்தை பார்த்துட்டு இது வந்து இப்படி லோக பதார்த்தம், தேஜ பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது கூடாது, அந்த மாதிரி இல்லாது. ஏன் இதுக்குதான் காரணம் என்ன சொல்ற, இதெல்லாம் ஒரு பிரமன் தான். இது பிரமன் ஏன் வந்ததுன்னாக்கா, உண்மையிலேயே இந்த வர்ணம் இருக்கு பாருங்க, அது தேஜஸு கிடையாது, இதுக்குதான் இருக்கு, இதுக்குதான் இருக்கு, பிருத்திவிக்குதான் இருக்கு. பிருத்திவிக்கு இருக்கிறதுனாலதான் அது அந்த சாமியத்தை பார்த்துட்டு பிருத்திவியில இருக்கிற வர்ணத்தையும் இந்த இதுல தங்கத்துல இருக்கக்கூடிய வர்ணத்தையும் பார்த்துட்டு நாம என்ன பண்ணிடுறோம்னாக்க, இது தங்கம்ன்றது தேஜஸ்வம், தேஜோ மகாபோதத்தை சேர்ந்தது அப்படின்னு நாம சொல்றோம், அப்படின்னு நாம சொல்றோம். அந்த சாமியத்தினாலதான் இதுவா அதுவான்னு நமக்கு சந்தேகம் வந்துடுறது. இதுதான் பிரம்மஸ்தலம். பின்னாடி சொல்ல போற என்ன, பிரம்மஸ்தலத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு இதுதான் வரப்போகுது. ஒரு கிழிஞ்சில இல்ல முத்து சிப்பி அதை பார்த்துட்டு இது வந்து வெள்ளி அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. இந்த மாதிரி ஞானம் வரைச்சு அதற்கு சமாதானம் இந்த மாதிரி சொல்ல போறோம். ஞானம் வரைச்சு இந்த மாதிரி சமாதானம், அது பிரமந்தான். அந்த பிரமம் கூட ஏன் வந்ததுன்னாக்க, சமமான வஸ்துக்கள்ல தான் வருது. அண்ணா தம்பி ரெண்டு பேர் ஒண்ணுன்னு இருக்கா, ரெண்டு பேர்ல நான் அண்ணா ஒண்ணா பாத்திருக்கேன், தம்பிய நான் பார்க்கல, ஆனா தம்பி வரார், அண்ணா மாதிரியே தம்பி இருக்காரு. நான் என்ன நினைச்சுறேன், பெரியவர் வரேன், தம்பியை பார்த்துட்டு அண்ணான்னு எனக்கு ஏன் ஞானம் வந்தது, தம்பியை பார்த்துட்டு அண்ணான்னு வருது, அண்ணாவை பார்த்துட்டு தம்பின்னு வருது, காரணம் என்ன அப்படின்னாக்க சந்தேகம் வந்துருக்கு. ரெண்டு பேருக்கும் சாதிருஷ்யம் இருக்கு, ஒரே மாதிரி முகம் இருக்கு, ஒரே மாதிரி நடவட பாவனைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு சந்தேகம் வருது. அத மாதிரிதான் இங்க அந்த சாதிருஷ்யம் இருக்கே சாமியம், அதை பார்த்துட்டுதான் லோகத்துல விவகாரம் வருது. இத மாதிரி இது அதுவோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்துடுறது. இங்கேயும் அப்படிதான் இருக்குது. அதனால ஒரு தங்கத்துல தங்கம் அப்படின்னு சொன்னாக்க அந்த சொர்ணத்துல அதனுடைய வர்ணத்தை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நாம வந்து இது லோக பதார்த்தம் தேஜ பதார்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால அந்த சாமியத்தை வச்சுட்டுதான் வந்தது, ஆனா அது தப்பு, அது பிருத்திவிதான். அந்த பிருத்திவி அப்படின்றதுக்கு ஒரு நிறைய உதாரணம் சொல்றார், தேசிகனே நிறைய பிரமாணம் காமிக்கிறார். இது பிருத்திவி பதார்த்தத்தை சேர்ந்ததுதான். இது ஏன் இத மாதிரி சேர்ந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க, காடின்யம் இருக்கு. காடின்யம் தங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெட்டியா அவ்வளவு இருக்குது, அதை எடுத்து கையில வச்சிருந்தீங்கன்னாக்கா கெட்டியா இருக்குது, ரொம்ப கெட்டியா இருக்கும். கெட்டியா இருக்கிறது வேற, அதாவது திருடமா இருக்கு. ரெண்டாவது ரொம்ப பலுவா இருக்கு, வெயிட்டா எடை இருக்கு. ஆனால் தேஜ பதார்த்தம்ன்றது எடை கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அழகான விஷயம் இது. வழக்கெறியது, வழக்கெறிஞ்சாக்கா அந்த வழக்கிலிருந்து ஒளி வருது. இந்த பிரகாசம் இருக்கு பாருங்க, பிரகாசத்துக்கு இது இருக்க, காடினி இருக்கா, காடின் இல்ல. நான் இப்ப கையா ஆட்டுறேன், கையா ஆட்டுறேன்னாக்க அது உள்ள போறது. அதே காடின் எதுக்கு இருக்கோ அது அது மாதிரி வராது. நம்ம கையெல்லாம் உள்ள போக முடியாதே, கையெல்லாம் இது பண்ணினோம்னாக்க நம்மள நமக்கு அது வராது. அது அதனால காடின்யம், அந்த மொழிக்கு காடின்யம் இல்ல, தேஜ பதார்த்தத்துல காடின்யம் கிடையாது. கடினமா இருக்கிறதுன்னு சொல்ற பாருங்க, எவ்வளவு திருடமா இருக்கு பாருங்க. ஒரு கல் எடுத்துக்கோங்க, அந்த கல்ல பார்த்தோம்னாக்க எவ்வளவு திருடமா இருக்குது. பாறாங்கல் எடுத்து நின்னாக்கா ஊசி கூட போகாது, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உள்ள இது பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வெயிட், இந்த ஒளிக்கு வெயிட்ன்றது கிடையாது, ஒளிக்கு வெயிட்ன்றது கிடையவே கிடையாது. அதனால வெயிட்டே இல்லாத வஸ்து அது. ஆனால் பிருத்வி பதார்த்தம் தங்கத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு, ஒரு கிராம் தான், ஒரு சாரத்தையும் பாருங்க, ஒரு பித்தளைய உங்களால எவ்வளவு நீளம் பண்ண முடியும், ஒரு கிராமத்திலையும் ஒரு கிராம் தான் இருக்கு, அதுலயும் ஒரு செயின் பண்றான் ஒருத்தன், ஒரு அழகான சங்கிலியை பண்ணி கொடுக்குறான். அதே ஒரு கிராம் இல்ல, பத்து கிராம் பித்தளை எடுத்துன்னு செயின் பண்ண முடியுறதா? அது என்ன எடுத்துனாக்கா உடஞ்சி போயிடும், செஞ்சு போயிடும். ஆனா தங்கம் இருக்கு பாருங்க, அது ஒரு கிராமா இருந்தா கூட சரி திருடமா இருக்கு, வலுகோடுதான் இருக்கு, அத ஒன்னும் இது பண்ண முடியாது, சிதிலமா பண்ண முடியாது. அதனால இந்த இந்த இது ரெண்டு விஷயம் இப்ப சொல்லிட்டோம். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, புராணம் வந்து ஒன்னு சொல்றது, காடின்யவான்யோ விபத்தி தஸ்மை பூம்யாத்மனே நமஹ அப்படின்றது. காடின்யவான் யோ விபத்தி தஸ்மை பூம்யாத்மனே நமஹ அப்படின்ட்டு. காடின்யவான் யோ பவத் யோ விபத்தி, பெருமான் ரொம்ப சுகுமாரன், ஆனா அவன் வந்து என்ன பண்றான் தெரியுமா, எப்படி கடினத்தன்மையோட உடைய அவன் வந்து சுகுமாரன் தான், ஆனா அவன் ரொம்ப திருடமா கடினமா இருக்கான். ஏன்னாக்க இந்த பூமிய கடினமான பூமியை தூக்கி நிக்கிறானோன்னு பறிக்கிறானோன்னு, அப்படி பறிக்கிறதுனால அவன் பூமி ஆத்மாவா மாறிட்டான், அதனால கடினமாயிட்டான், அப்படிப்பட்டவனுக்கு பிரணாமங்கள் அப்படின்னு சொல்றது இது. அதனால இந்த இடத்துல வந்து இந்த காடின் எதுக்கு இருக்குன்னாக்க பூமிக்கு தான் இருக்கு, பிருத்திவிக்கு தான் இருக்கு, அது தேஜ பதார்த்தத்துக்கு கிடையாது. தேஜ பதார்த்தத்துக்கு காடின்யம்ன்றதே கிடையாது. காடின்யமே இல்லைன்னாக்க அதுக்கு வெயிட் எப்படி இருக்கும், காடின்யம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏறுறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலு அதிகமா இருக்கு, பலு அதிகமா இருக்கும். ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க, பஞ்சு நீங்க இவ்வளோ கையில இவ்வளவு எடுத்து வச்சுக்கிறீங்க, அதே நிறையோட ஒரு கல் எடுத்துக்கோங்க, அந்த அளவு கண்ணால பாக்குறோம், கண்ணால பாக்குற அளவு பஞ்சு இவ்வளவு ரெண்டு கையும் எவ்வளவு போறோமோ அவ்வளவு பஞ்சு எடுத்துக்கிறேன், அந்த ரெண்டு கையில எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு கல் எடுத்து ஒரு கல் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த பஞ்ச காட்டிலும் இந்த கல்லுக்கு காடின்மை அதிகமா இருக்கு, அதனால அது பலுவோட அதிகமா இருக்கு, பலு அதிகமா இருக்கு அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கோ இல்லையோ அனுபவிக்கிறோம். அதனால இந்த கடினத்தன்மை இருக்கு. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல பலு அப்படின்றத குருத்வம் அப்படின்றோம், லகுத்வம்னாக்க லேசா இருக்கிறது, குருத்வம் அப்படின்னாக்க கடினமா இருக்கிறது, வெயிட்டா இருக்கிறது, பலுவா இருக்கிறதுன்னு. இதுல அந்த தங்கமோ லோகமோ வெள்ளியோ அதெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுல காடின்யம் இருக்கு, பலு வெயிட்டும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இது தேஜ பதார்த்தத்துல அது மாதிரி இல்லையே, தேஜ பதார்த்தத்துல அது மாதிரி பலுவும் இல்லை காடின்யமும் இல்லை. நம்ம பார்க்கிறோம் ஒளி இந்தியா பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு, இந்தியான்னு சொல்லிட்டேன், பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு சூரியனுடைய ஒளி. ஆனா அவ்வளவு பரவி இருந்தா கூட அதற்கு காடின்யமே இல்லையே, கை உள்ள போறது இப்படி ஆடுறோம் அப்படி ஆடுறோம் எல்லா இடத்துலயும் பொழுது போறது, அதுக்கு கணக்கு காடின்யம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுடைய பிரகாசம் வந்து செவத்தெல்லாம் உடைச்சிட்டு வரணும், ஆனா உடைச்சிட்டு வரலையே, அது அப்படியே எங்கெங்க அதால போக முடியுமோ அங்கெல்லாம் தான் அதுக்கு போறது. அதனால அந்த ஒளின்றது பிரகாசம் அப்படிங்கிறது அதுக்கு காடின்யம் இல்ல பலுவும் இல்ல. அத மாதிரி ஜலத்துல கூட பலு இருக்கு இருக்கு, ஆனா காடின்யம் இல்ல, அதுல காடின்யம் இல்ல ஜலத்துல, அதுல வந்து காடின்யம் இருக்கு, ஆனா அத போய் யாராவது தங்கம் சொல்றாள காடின்யம் இருக்கு. அதுல ஜலத்துல காடின்யம்னு என்ன அர்த்தம், நம்ம தூக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இதுவா திக்கா இருக்கு, சில சமயத்துல தீர்த்தம் சில ஊர்ல போய் தீர்த்தா மாட்டோம், தீர்த்தா மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜலம் தலையில பட்டதுனாக்க தலை கேஷன் கோழிய முடி அது வந்து உணராது, உணரவே உணராது அவ்வளவு சீக்கிரத்துல. இன்னும் சில இடத்துல நம்ம காவேரியில போய் தீர்த்தா மாட்டோம், தீர்த்தம் ரொம்ப லேசா இருக்கும், அது தீர்த்தமானாக்க நமக்கு இது வராது, சீக்கிரம் உணர்ந்துடும். இப்போ ஜலத்துக்கு காடின்யம் இருக்கு, காடின்யம் இருந்தா கூட அது தங்கம்னு நம்ம சொல்றது கிடையாது, தங்கம் சொல்றது இல்ல, அது ஏன்னா பிருத்வி பதார்த்தத்துக்கு தான் காடின்யமும் இருக்கு, எடையும் இருக்கு, நிறமும் இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால இத சொல்றோம் வந்து தங்கம் வெள்ளி முதலானவைகள்லாம் பார்த்திவ பதார்த்தம் அவன் சொல்றான், அதனால அதுதான் முக்கியம். அதனாலதான் தங்கத்தோட வெயிட் இருக்கு பாருங்க, அது ஜலத்தினுடைய வெயிட்ட காட்டிலும் அதிகமா இருக்காது, அதனால இப்படி. சரி இது எப்படி வந்தது, இத மாதிரி எப்படி வந்தது தங்கம்னு ஏன் சொல்லணும் அது அப்படின்னு கேள்வி கேட்டாக்க, ஏற்கனவே இதெல்லாம் பத்தி சொல்லியாச்சு. பஞ்சீகரண பிரக்கிரியை, பஞ்சீகரண பிரக்கிரியை பண்றதுனால எந்த வஸ்துவை எடுத்துட்டாலும் அதுல அனைத்து பூதங்களும் இருக்கு, மகாபூதங்கள் அனைத்தும் அதுல இருக்கு. அது ஏற்கனவே நம்ம 17வது ஸ்லோகத்திலாம் வேதா பூதானி வித்வான்னு சொல்லியிருக்கோம். அது அதனால எல்லா வஸ்துக்களையும் எல்லா பூதங்களும் கலந்து இருக்குது. கலந்து இருக்கிறதுனால இத சொல்றோம். அப்போ தங்கத்துல பிரதிவி பூதம் இருக்கு பாருங்க, அதுதான் அதிகமா இருக்கு. எந்த பூதம் எந்த வஸ்துல அதிகமா இருக்குதோ அதை கொண்டு அந்த வஸ்துவை லோகத்துல விவகரிக்கிறோம். இது வந்து ஜலம், ஜலத்துல மீதி 4 பூதம் இருந்தா கூட ஜலம் ஏன் சொல்றோம்னாக்க இதுலதான் ஆதிக்கம் இருக்கு. ஜலத்தினுடைய ஆதிக்கம் அந்த பூதத்துல இருக்கு. அதே பிரதிவி பூதமோ ஆகாசமோ இவைகள்லாம் குறைவா தெரிகிறது. குறைவா தெரிகிறதுன்றதுனாலதான் இந்த ஜலம்னு அது சொல்றோம். மீதி பூதங்களை நம்ம விவகரிக்கிறது இல்லை அதுல. அந்த மாதிரிதான் தங்கம் அப்படின்ற விஷயத்துல வஸ்துல பிரதிவியினுடைய இருப்பு தான் அதிகமா இருக்கு, அதுதான் அதிகமா இருக்குது. அதனால அது சொல்றோம் அது. ஆனால் தேஜஸ்ன்றதனுடைய மகாபோதம் இருக்கே அதனுடைய இருப்புன்றது ஸ்திதி குறைவானது, தங்கத்துல குறைவானது. அதனாலதான் அதனுடைய பிரகாசம் சில சமயத்துல மங்கி இருக்கு, சில சமயத்துல நன்னா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆகவே இது லோகத்துல இப்படி எந்த வஸ்து எந்த பூதம் அந்த வஸ்துவில அதிக்கம் அதிகமா இருக்குதோ அதை கொண்டு லோகத்துல விவகரிக்கிறோம். அதனால தங்கம் அப்படிங்கிறது பிருத்வி பதார்த்தம் தான் அது. அதனாலதான் சில விஷயங்கள்லாம் ஒண்ணு வருது. இப்போ தங்கம் வந்து நிஷ்கேது சத்திய வஜனம் வாச்சம் ஆபன்னவக்காயோ அதிக தோஷா அப்படின்னு இருக்கு. அதாவது நிஷ்கேன்னா சொர்ணத்துலன்னு அர்த்தம். அதுல சத்தியத்தையே பேசணும். நிஷ்கேது சத்திய வஜனம் வாச்சியம், நிஷ்கேன்ற சப்தத்தினால தங்க நாணய விஷயத்தன்னு அர்த்தம் நினைக்கணும். அதுல வந்து உண்மையே பேசணும், சத்திய வச்சனம் பேசணும். சத்திய வச்சனம் தான் இருக்கணும் அங்க, உண்மைதான் பேசணும். ஏன் உண்மை பேசணும் அப்படின்னாக்க இது வந்து அதுல தோஷம் வந்துடும். அது பொய் சொன்னாக்க தோஷம் வந்துடும், பொய் சொன்னாக்க தோஷம் வந்துடும். அது சொல்றது அது நான் பண்ணவா காரியா அதிக தோஷாது இல்லைனாக்க தோஷம் வந்துடும். இப்ப நிஷ்கே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நிஷ்கம் அப்படின்னாக்கா பலு இல்லைன்னு அர்த்தம், பலு இல்லைன்னு அர்த்தம். பலு இல்லாதனாலதான் வந்து இது பண்றது. இது அது நீங்க அது பிரதிவி பதார்த்தம் சொல்லணும். நீங்க வந்து தேஜஸ் பதார்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல பலுவே இல்லையே, பலுவே இல்லையே, தங்கத்துல பலு இருக்கு. அதனால இத வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பலு எது எதுல இருக்குதோ அது தங்கம். அது என்ன பதார்த்தம், பிருதிவி பதார்த்தம். அதே தேஜஸ்ல பலுவே இல்லை, பலுவே இல்லாத வஸ்துவில போய் நிஷ்கேன்னு எப்படி சொல்றது? ஏன்னா பலு உள்ள பதார்த்தம், பலு உள்ள பதார்த்தத்துல என் மாற்றி சொல்லிட்டுனா என்னன்னு தெரியல, பிரமிச்சுட்டேன். பலு இல்லாத பதார்த்தத்துல தேஜஸ் பதார்த்தம் சொல்லலாம். பலுவோடு இருக்கிற பதார்த்தத்துல அங்க பிருதிவி பதார்த்தம் சொல்ல முடியும். இப்ப நிஷ்கேன்னு தங்கத்தை சொல்றது, அதுலயோ எடை வெயிட் இருக்கு, வெயிட் இருக்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நிஷ்கே அப்படின்னு பிரயோகமே பண்ண முடியாம போடுவது. அதனாலதான் எது பலுவோட கூடினதோ வெயிட்டோட கூடினதோ அதை நிஷ்கம் அப்படின்னு சொல்லணும். அது தங்க நாணயம். அந்த தங்க நாணயத்துல போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப பலுவுள்ள நாணயத்தில் பலுவுள்ள வஸ்துவில தங்கத்துல போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா இப்போ தேஜஸ் பதார்த்தமும் அதுக்கு எடையே கிடையாது, வெயிட்டே கிடையாதுன்னு இருக்கு. வெயிட்டே இல்லாத விஷயத்துல போய் எப்படி இது வரும், இந்த நிஷ்ட சத்தம் எப்படி பிரயோகம் வரும், தேஜ பதார்த்தம் தான் ஸ்வர்ணம் ரஜதம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க நிஷ்கம்ப பத பிரயோகமே வராது. அதனால அந்த வெயிட்டோட கூடினது அது பிரதிவி பதார்த்தம் தான், அது தங்கத்துக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு நீங்க சொல்ற. அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார், தர்மசாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தர்மசாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னாக்கா தேஜஸோட கிரமம் அந்த இதுக்கு எப்படி சொல்லலாம், அது முஞ்சி தைஜசே பாத்திரே அப்படின்னு சொல்றது. சாப்பிடுற பாத்திரம் எது இருக்குன்னு தெரியுமா அப்படின்னாக்கா தேஜவ மகாபூதத்தினால ஆன பாத்திரத்துல சாப்பிடு, சொர்ண பாத்திரத்துல சாப்பிடலாம், தங்க பாப்பா தட்டுல சாப்பிடலாம், வெள்ளி தட்டுல சாப்பிடலாம், பித்தளை தட்டு இருக்கு பாருங்க, அதுல இந்த வடக்கு இதெல்லாம் சொல்லுவார், பாலக்காடு வெங்கலம் அந்த மாதிரி, திருநாராயணபுரத்துல கல்யாணி வெங்கலம் இந்த மாதிரி சில இது இருக்கு, அத மாதிரி காசியில சில வெங்கலம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எங்க கருமிக்காதது, அதாவது புளியெல்லாம் சேர்த்தா கூட அது ஒண்ணு கெட்டு போகாது. நான் பாலக்காடு வெங்கலத்தையும் வாங்கி கொடுத்தாரு நாமல்பாக வசதி வச்சார் சுவாமி, அந்த பாத்திரத்துல தான் இவ குழம்பு பண்ணுவா. அது மாதிரி கல்கத்தா வானா வெங்கல வானான்னு சொல்லுவா, அந்த வானாவில வந்து இவ குழம்பு சாப்பிடுறதெல்லாம் பண்ணிடுவா, எல்லாத்தையும் பண்ணணும் அது கரும்பு எல்லாம் பண்ணுவா, என்ன விளையாட்டு இருக்கும் கருவிக்காது. இந்த மாதிரி பாத்திரங்கள், அதனால இந்த காம்சிய பாத்திரம், ஸ்வர்ண பாத்திரம், ரஜத பாத்திரம், வெள்ளி பாத்திரம், வெள்ளி தட்டு, இந்த மாதிரி பாத்திரங்கள்ல சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ பொஞ்சியத்த தைத்த செய்ய பாத்திரம் இருக்கு, நீங்க சாப்பிடுறது எந்த பாத்திரத்தை சாப்பிடணும்னாக்கா தேஜோ மகாபூதத்தினால ஆன பாத்திரத்துல சாப்பிடு அப்படின்னு சொல்றது. தேஜோ மகாபூதத்தினால ஆன பாத்திரத்துல சாப்பிடு அப்படின்னாக்கா அது எதை நம்ம சொல்லுவோம், உடனே வெள்ளி பாத்திரத்திலே சாப்பிடு, தங்க பாத்திரத்திலே சாப்பிடு, வெங்கல பாத்திரத்தை சாப்பிடு அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அதனால இப்போ இது இடத்துல வந்து தைத்தசம்னு சொல்லிவிட்டே, அப்ப இந்த பாத்திரம் தங்கம் வெள்ளின்னா தேஜோ மகாபூதத்தினால ஆனது தானே அப்படின்னு வந்து கிடையாது. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு, நகரே தைஜசம் வித்வான் அப்படின்னு சொல்லுவார், அதாவது சொர்ணம் முதலானவெல்லாம் திருடக்கூடாது அப்படின்னு இருக்கு, தங்கம் வெள்ளி இதெல்லாம் திருடக்கூடாதுன்னு இருக்கு. அரியனுடைய குடிசை சின்ன வீடு, அதை நிறைய திருடு போயிருக்கு, எத்தனையோ பேர் திருடுன்னு போயிட்டா, என் மாமனார் கல்யாணத்துக்கு போதும் சொம்பு வாங்கி கொடுத்த அருந்தியும் போயிட்டா, ஸ்டாலின் திருடின் போயிட்டா, இதெல்லாம் அது அவ்வளவு அனுபவிச்சுட்டு போறா. ஆனா நகரே தைஜசம் வித்வான் அப்படின்னு இருக்கு, திருடக்கூடாது. அப்போ தைஜசம் நகரே திருடக்கூடாது. அப்ப தைஜசம்னா என்ன அர்த்தம், பிரதிவி பாத்திரம்னா என்னோட மண்ணு, ஒரு மிட்பாண்டம் இருக்கு, மண்ணால சக்தி, மண்ணால மடக்கு, மண்ணால பானை, அப்பயும் திருடின்னு போறோம். செங்கல்பட்டுல எங்க அம்மா குடும்பம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்றது 40 வருஷம் முன்னாடி, எங்க அதுல வெள்ளி பாத்திரமே கிடையாது, தங்க தங்கம் எதுவும் ஒண்ணுமே கிடையாது, ஆத்துல இருந்ததுன்னா பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி மண் பாத்திரம் தான் இருந்தது. அதனால எவனுமே எங்க காலத்துல திருடி வர முடியாது, திருட வர முடியாது, வந்துட்டு போனா அவனுக்குதான் கஷ்டம் பாவம், ஒண்ணுமே இல்லாம ஏமாந்து போகும். அதனால யாரும் அந்த பிரதிவி பாத்திரத்துக்கு கிட்ட வரமாட்டான். இப்போ நீ என்ன சொல்ல, நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்லிட்டோம், சொர்ணமோ வெள்ளியோ இதெல்லாம் பார்த்திவ பதார்த்தங்கள், பார்த்திவ பதார்த்தங்கள் சொல்லிட்டோம், பிரதிவி பதார்த்தம் சொல்லிட்டோம். ஆனால் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, தேஜ பதார்த்தத்தை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறது. தேஜ பதார்த்தம்ன்றது எதை நம்ம லோகத்துல சொல்றோம், பொதுவா சொர்ணத்தை வெள்ளிய இதெல்லாம் தான் நாம சொல்றோம். அதனால இப்ப எதை சொல்றது, இப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்திவம்னு சொல்லிட்டோம்னாக்க அப்ப தங்கம் இதெல்லாம் இதை எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு வேற எதை திருடுறது, எதை திருடக்கூடாதுன்னு சொல்றது, எந்த பாத்திரத்தை சாப்பிடணும்னு சொல்லி தருது. அதுக்கு நீ உதாரணம் சொல்லு, ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், தேஜ பதார்த்தத்துக்கு இடம் கிடையாது, அதாவது பலு இல்லை, வயிற்று இல்லை, அதுக்கு காட்டின்யம் கிடையாது அப்படின்னுட்டோம். அதனால அந்த ஒளி இருக்க பிரகாசம் அதுல பாத்திரம் பண்ண முடியாது, பாத்திரம் பண்ண முடியாது, அந்த ஒளியை நம்மளால திருடவே முடியாது. அதனால இப்ப எதை சொல்றது, நகரே தைதுகம் வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு முஞ்சீத தைதுசே பாத்திரே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எந்த பாத்திரம் இது என்ன அர்த்தம் சொல்றது, எதுல உடம்பு அப்படின்னு கேள்வி வரதே அது. அதற்கு சமாதானம் சொல்லிதான் நானும் நாமோ அப்படின்னு வந்தாக்க அதுக்கு சுவாமி என்ன சொல்றாருனாக்க, இது வந்து வஸ்துதாக அது பார்த்திவ பதார்த்தம் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் இதுக்கு இப்படி சாத்தியதுக்கு என்ன காரணம்னா, விதி நிஷேத சாஸ்திரங்கள் இருக்கு பாருங்க, விதி நிஷேத சாஸ்திரங்கள் நமக்கு முக்கியமா இருக்கு. விதி நிஷேத சாஸ்திரங்கள் தான் நமக்கு முக்கியம். இந்த விதி நிஷேத சாஸ்திரங்கள்லாம் தனித்தனியா சொல்லவே முடியாது, தனித்தனியா சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, விதி நிஷேத சாஸ்திரங்கள் இப்ப எதை சொல்லணும், இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு இருக்குது லோகத்துல. இத பண்ணு அப்படின்னு சொன்னாக்க விதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம், இத பண்ணாத அப்படின்னு சொன்னாக்க அது நிஷேத சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். அத வந்து இப்ப நமக்கு இது காமிச்சு கொடுக்கறது, அது நமக்கு காமிச்சு கொடுக்கறது எப்படி காமிச்சு கொடுக்கறது அப்படின்னாக்க, இந்த இது வந்து பசுதாக பார்த்திய பதார்த்தம் தான், நீங்க வந்து பார்த்திய பதார்த்தத்துல சாப்பிடு, பார்த்திய பதார்த்தத்தை திருடாத அப்படின்னு சொன்னோம் நினைச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பார்த்திய பதார்த்தத்துல சாப்பிடுன்னு சொல்லிட்டாக்க நாம வந்து மண்பாண்டத்துல கூட வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஆயிடும், அப்படின்னு ஆயிடும். அத மாதிரி பார்த்திய பதார்த்தத்தை திருடாத அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த மண்பாண்டத்தை திருடாத அப்படின்னு அர்த்தம் பண்ணாவே ஆயிடும். இப்ப இத மாதிரி சொல்றதுன்றது நிறைய கற்பனை வந்துடும், கல்பிச்சு கல்பிச்சு சொல்லும்படியா ஆயிடும். அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இத சொல்லாம ஒரே சுலபமா சொல்லணும். அது இது வந்து சொர்ணம் பார்த்திவமா இருந்தா கூட இத வந்து தேஜஸ காட்டிலும் வெதிரிக்தமா இருக்கக்கூடியது, தேஜஸ காட்டிலும் வெதிரிக்தமா இருக்கக்கூடியது இருக்கக்கூடியது. அதுல இத பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க பார்த்திவ பதார்த்தம் கொஞ்சம் பார்த்திவ பதார்த்தம் மண்பாண்டம் இருக்குது, அது பல பல பலன்னு இருக்குது சட்டி அப்படின்னு சொல்லுவோமா, அல்லது ஒரு பானை இருக்கு இது பல பல பலன் ஜொலிக்கிறது நம்ம சொல்றது இல்ல, சாதாரண ஒரு கல்ல பாக்கிறோம் அது பட படக்கிறது அப்படின்னு சொல்ல முடியறது இல்ல. அது எங்க இருக்கும் அப்படின்னாக்க இந்த தேஜஸ் பதார்த்தத்துலதான், தேஜோ மகாபூதம் இருக்கே அதுல ஒண்டிதான் பளபளப்பு இருக்கு, பளபளப்பு இருக்கு. அந்த பளபளப்பு கூட இந்த சொர்ணம் ரஜதம் சொல்றோம் இல்லையோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் தேஜோ மகாபூதத்தினுடைய அவயவங்கள் இருக்கு. அது இருக்கிறதுனால அது என்ன பண்றதுனாக்க நமக்கு ஜொலிக்கிறது, நமக்கு ஜொலிக்கிறது. அது இருக்கிறதுனால தேஜோ மகாபூதம் கொஞ்சம் அது தெரியறது, அப்படி தெரியறதுனால அது அது தேஜோ தேஜ பதார்த்தமாக நம்ம நினைச்சுட்டு வர்றோம். அது நமக்கு புரியணுமா அப்படி சொன்னாதான் சொர்ணத்தை திருடக்கூடாது, வெள்ளியை திருடக்கூடாதுன்னு அர்த்தம் வரும் நமக்கு. பொதுவா பார்த்திவம் தைதிசம் ஹரேத் அப்படின்னு சொன்னோம், நகரே தைதுசம் வித்வான் அப்படின்னு சொன்னோம், நகரே பார்த்திவம் வித்வான் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பார்த்திவன்னாக்க எவனோ கூழாங்கல்ல போட்டு போனான், அந்த கூழாங்கல்ல திருடக்கூடாதுன்னு சொல்லி தர்மசாஸ்திரம், எவன் எடுத்து போனாத கூழாங்கல்ல எவன் கிட்ட வரமாட்டான். ஆனா தர்மசாஸ்திரம் இப்படி சொல்லிட்டு போயிடுத்து. அதே மாதிரி வந்து இது இது ஒரு வாக்கியம் இருக்கு தைதசம், இதுதான் சுவாரஸ்யமான வாக்கியமே, தைதசம் கிராக்கியம் அப்படின்னு இருக்குது. சன்னியாசிகள் இருக்காளோ இல்லையோ அவா கிட்டேந்து சொர்ண நாணயத்தெல்லாம் வாங்கக்கூடாது, சொர்ணத்தெல்லாம் வாங்கக்கூடாது தங்கம் வெள்ளி ஏன் அப்படின்னாக்கா அவளே பாவம் ஒண்ணுமே இல்லாம பிக்ஷா உஷாரணம் பண்ணிட்டு இருக்கா அவன். அவளுக்கு பிக்ஷுக்காலனே பேரு, பிக்ஷு பிக்ஷுன்னே பேரு அவளுக்கு. அவளே பிக்ஷுக்காரா இருக்கா, அவகிட்ட இருந்து இத்த வாங்கி கொண்டோம்னு வச்சுக்கோங்கோ, எவ்வளவு தப்பு அது. அவகிட்ட இருந்து வாங்க அவளுக்கே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவளுக்கே ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாம இருக்கிற அவகிட்ட போய் நாம இத வாங்கிட்டு வரோம்னு சொன்னாக்கா அது சரியா இருக்குமா? அது கூடவே கூடாதுன்னு இருக்குது அங்க வாக்கியம். இதுதான் என்னன்னா தைதசம்னா எதேர் கிராஹியம், தைதசம் அப்படின்றதுனால சுவர்ணமோ ரஜதமோ எதுவும் யதீஸ்வரால் கிட்ட இருந்து வாங்கிக்க கூடாது, ஏன்னா அவாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். நிஜமா அப்படின்லாம் வைக்க மாட்டோம். ஆசிரமத்துக்கு போறேன், மடத்துக்கு போறேன், அங்கெல்லாம் ஐசிங்கர் ஆண்டவன் எல்லாரும் ஐசிங்கர் ஆண்டவன் எல்லாருமே பரம கிருபையோட சதஸ்திர சம்பாவனை அனுகிரகிக்கிறார். அத மாதிரி சால்வே வஸ்திரம் அவர் நிறைய பழங்கள் எல்லாம் கொடுக்கிறார். ஒரு லௌகிக்க நாங்க வாங்கறத பத்தி அவர் சொல்லல, ஐயோ அது சொல்லணும். எங்க கிட்டலாம் அபச்சாரப்படவே மாட்டா அவள்லாம் லௌகிகள்லாம், நாங்கதான் எல்லாத்தையும் அபச்சாரப்படுவோம். வைத்தியாளுக்கு தான் அந்த புத்தியே. அவர் அழகா கேட்ட ஏதோ பழம் கொடுத்திருக்கா ஒரு லௌகிகத்துக்கு, அதை வாங்கிட்டு பரம அனுகிரகம் தான் ஆச்சாரியாளுக்கு வாங்கறது, ஆனா எப்படி இவர்கிட்ட நாங்க வாங்கறது? நாம தானே இந்த மகான் சமர்ப்பிக்கணும். எதீஸ்வராளுக்கு நாம சமர்ப்பிக்கிறது போய் அவகிட்ட நாம வாங்கறதுன்றது நியாயமா அப்படின்னு அவர் கேட்டார். எங்க வித்வான்கள்லாம் நாங்க அப்பதான் சம்பாவனம் வந்துட்டு இருக்கோம், சம்பாவனம் ஒரு பழம் வாங்கிட்டதுக்கு அவர் சொல்ற அந்த வார்த்தையை. நாங்க சம்பாவனம் வாங்கிட்டு வரோம், எங்களுக்கு மனசுல எவ்வளவு குத்தம், ஆனா குத்தவே இல்லை. வெக்கமான எல்லாத்தையும் விட்ட ஜென்மாக்கள் நாங்கோ, அதனால எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் கேட்டது என்ன அழகா அந்த சுவாமி கேட்கிறார். லௌகிகர் லௌகிகர் இல்ல, அவர் தான் நல்ல வேதாந்தி, நல்ல வைதிகர் அவர் தான். நாங்கெல்லாம் படிச்சது இது படிக்கிறது ராமாயணம், கேடுகிறது பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. வசுதா அவர் என்ன அழகா கேட்டார் பாருங்கிறது. இதனால நான் பாகவதாலத்தை அப்சார் பண்ணல, அந்த லௌகிகர் எவ்வளவு அழகா வாசம் சொன்னார், அதுதான் எனக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல. அதனால அதனால இது சொன்ன எதே கிராஹ்யம் அப்படின்றது அப்படின்னு இல்லாத போனாக்கா நீங்க பார்த்து பதார்த்தம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பார்த்து பதார்த்தத்தை எது கிட்டே வாங்கி கூடாதுன்னு அவர்கிட்ட இருக்கிறதே அது ஒண்டிதானே வசுதாக எது மரத்தாலான இது வச்சுட்டுதான் அவள் எல்லாம் அம்சம் செய்யறான் தீர்த்தம் செய்யறது அதெல்லாம் மரத்தாலானதுதான் இது கிடையாது. அவளை கமண்டலு தான் அவளுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அவ மூணு தான் அவளுக்கு லட்சணமா சொல்றா, திருதண்டம் காஷாயம் கமண்டலு, இந்த மூணு தான் வச்சுக்கணும் அவ அப்படின்னு சொல்றது. அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. கமண்டலுன்னா ஜனத்தோட எப்பொழுதும் இருக்கும், கையில கமண்டலு இருக்கணும், திருதண்டம் இருக்கணும், காஷாயதாரியா இருக்கணும், அப்படிதான் அவளுக்கு இருக்கு. அவளுக்கு இருக்கிறதே அதுதான். அப்பயும் நாங்க அப்படின்னு வந்துட்டா என்ன அர்த்தம் அது? அதனால தைதசம் அப்படின்னு சொன்னாக்க பார்த்திவ பதார்த்தம் அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டாக்கா இந்த மாதிரி விரோத வர்றதே திருடக்கூடாது. எதை திருடக்கூடாது? தைதசம் வஸ்துவை திருடக்கூடாது. அந்த மாதிரி யதீஸ்வரர்கிட்ட இருந்து தைதசம் வஸ்துவோ வாங்கக்கூடாது. அந்த மாதிரி எதுல சாப்பிடணும்? தைதச பதார்த்தத்திலேயே பாத்திரத்திலேயே சாப்பிடணும் அப்படின்னா இருக்கேன் தர்மசாஸ்திரத்துல. அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும் முடிஞ்சோ அப்படின்னா இதுக்கு இதான் பிரதானமானது. அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால எது பிரகாசிக்கிறதோ அதுல சாப்பிடணும். பிரகாசிக்கிறதுன்றது பொதுவா பார்த்திவ பதார்த்தமா இருந்தா கூட, வெள்ளியோ தங்கமோ பார்த்திவ பதார்த்தமா இருந்தா கூட அது தேஜோ மகாபூதத்துடைய அம்சம் இருக்கு அதுல பஞ்சீகரண பிரக்கிரியினால, அதனால கொஞ்சம் பிரகாசிக்கும். அதனால அந்த பாத்திரத்துல சாப்பிடுங்கோ. அதே மாதிரி அது கொஞ்சம் பிரகாசிக்கிறது ரூபாவோட வெள்ளி பாத்திரத்துல, அதனால அந்த பாத்திரத்துல எதீஸ்வரர்கிட்ட வாங்காதீங்கோ, அதை திருடாதீங்கோ. திருடினோம்னாக்க நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் வரும். என்னைக்குமே உழைச்சு சாப்பிடணும், அதனால திருடக்கூடாது. அதுக்கோசம் தர்மசாஸ்திரம் அப்படி சொல்றது. இது இது ஒரு சமாதானம். அங்க தேசா இருக்கோ இல்லையோ, அதனால தர்மசாஸ்திரக்கார அது மாதிரி சொல்லிட்டா. இன்னொன்னு என்னன்னாக்கா, விதி சாஸ்திரம், விதிக்கிற சாஸ்திரம், இத பண்ணு அப்படின்னு சொல்றது. நிஷேத சாஸ்திரம், இத பண்ணாத அப்படின்னு சொல்றது. அத இப்ப தைதசம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுலபமா சொல்லிடலாம், சுலபமா சொல்லிடலாம். இதை திருடாதே, இதை இதுல சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்க இது சுலபமா வார்த்தை வரும். ஒரே ஒரே வாக்கியம், ஒரு பதம், ஒரு பதம் தைதசம் அப்படின்னு சொன்னாலே போறோம். நீங்க பார்த்திவம்னு சொன்னாக்க அந்த பார்த்திவத்துல எதை திருடலாம், எதை திருடக்கூடாது, எதுல சாப்பிடலாம், எதுல சாப்பிடக்கூடாதுன்னு விளக்கி சொல்லிட்டு போனோம். ஆனா நீங்க தைதசம்னு ஒரு பதத்தை போட்டுட்டாங்க லாகவம் சுலபமா வந்துடும். அதே நீங்க பார்த்திவ பதார்த்தம் சொன்னா அதுல நிறைய பகுத்து சொல்லணும், பிரிச்சு பிரிச்சு சொல்லணும். அப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்றது அதுல தோஷம் வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தைதச பதார்த்தங்கள் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, இந்த தேஜஸ் இருக்கு பாருங்க, தேஜஸ்னாலே ஒரு சுத்தத்தை காணிக்கும், சுத்தமா இருக்கிறதுன்னு அர்த்தம் வரும், வசந்ததுன்னு ஒரு அர்த்தம் வரும். நம்ம ஆச்சாரியாரை நம்ம சேவிக்கிறோம், ஆச்சாரியாரை சேவிச்சு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சுவாமியினுடைய பிரம்ம தேஜஸ் எப்படி இருக்கு, எங்களுக்கு காலக்ஷேபம் இருக்கு, காலக்ஷேபம் ஆயிட்டு சுவாமியினுடைய திருமுகத்தை சேவிப்போம், எப்படி இருக்கும் தெரியுமா? பிரம்ம தேஜஸ்னா பிரம்ம தேஜஸ் பல பல படன்னு, அதுவும் அப்படி உங்களுக்கு காலக்ஷேபம் முடிஞ்சிருத்தோம், அன்னைக்கு முடிஞ்ச அன்னைக்கு சுவாமியினுடைய திருத்தோப்பனாருடைய திருநட்சத்திரம் கார்த்திகை பூரம் அன்னைக்குன்னு நிச்ச, அதுக்கு முதல் நாள் மகா நட்சத்திரம் அன்னைக்குன்னு நிச்ச, திங்கக்கிழமை அப்படின்னா ஞாபகம் இருக்கு, 38 வருஷம் ஆக போறது, 38 வருஷம் அன்னைக்குன்னு அடி எனக்கு சுவாமி திருவடி வாரத்துல பரசமர்ப்பணம் பரநியாசம் ஆச்சு. அந்த பரநியாசம் ஆறுது, அப்ப பெருமாள் சன்னதியில பரநியாசம் பண்ணிட்டு இருக்காரு சுவாமி எங்களுக்கு, அடியெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம். அப்ப சுவாமியினுடைய திருமுகத்தை சேவிக்கிறோம் நாங்கோ, அப்படியே ஒரு அக்னி ஜுவாலை எப்படி இருந்தா எப்படி இருக்கும். இதெல்லாம் அத்தியா பேசல, அத்தியா பேசுற அடியேன், அந்த மாதிரி சுவாமியினுடைய திருமுகம் அப்படி ஜொலிக்கிறது அப்படியே. அடுத்த நாள் காலக்ஷேபம் முடிஞ்சிருத்து, காலக்ஷேபம் முடிஞ்ச அன்னைக்கு அன்னைக்கு பெருமாள் ஆராதனம், அன்னைக்கும் சுவாமி திருமாளிகள் தான் எங்களுக்கு எல்லாம் ஆகாரம், அன்னைக்கும் சுவாமி திருமுகத்தை பார்க்கணும். காலக்ஷேபம் முடிஞ்சிட்டு மாத்தியானி ஆகிட்டு திருவாராதனம் ஆறுது, அப்ப சுவாமியினுடைய திருமுகம் பிரகாசிக்கிறது. உனக்கு சவரம் வரப்பாரு, அன்னைக்கு முதல் நாளோ இருக்கு முதல் நாளோ பண்ணிட்டு சுவாமி, பொதுவாவே பலபலப்பலான்னு சுவாமி எழுதிருப்பேன் பண்ணிட்டு ஒரு திருமுகம் ஜொலிக்கிறது பாருங்கோ, எப்பேற்பட்ட ஜுவாலை. இது தேஜ பதார்த்தம் வஸ்துவா, நம்ம உடம்பு எப்படி இருக்க வாஸ்துவமா, பார்த்திவ பதார்த்தம் தான், பார்த்திவ பதார்த்தத்துல உடம்பு அதன் தேஜஸ் அப்படி ஜொலிக்கிறது சுவாமி திருமுகத்துல. அது அந்த ஆச்சாரியார்கிட்ட சேவிக்கிறோம், அதுதான் தூய்மை சுத்தி, சுதசுத்தி, திருமையின் சுத்தமானது. அத மாதிரி சுவாமியினுடைய மனசுத்தமானது, ஞானம் சுத்தமானது, வாக்கு சுத்தமானது, அத மாதிரி அது அத்தனை நாளும் சிரைட்டியம் வந்துருச்சு, சிரேஷ்டமா இருக்காவ. இதனால தேஜஸ்ன்னு சொன்னாக்க அது சுத்தமானது, சொதக சொதக சுத்தமானது. அதே மாதிரி அது சுத்தமானது, சிரேஷ்டமானதுன்னு அர்த்தம் வந்தது. அதனாலதான் மகா தேஜாக அப்படின்னா பிரயோகம் பண்றோம், மகா தேஜாக இப்படிப்பட்ட வசந்த தேஜஸை உடையவர் அப்படின்லாம் சொல்றோம். அதனால என்ன அர்த்தம்னாக்க, அந்த அர்த்தம் சொல்லணுமா அது தைது சத்தம். ஏன்னா ஒரு லோகத்துல பார்த்திவ பதார்த்தமா இருந்தா கூட எல்லாம் பார்த்திவ பதார்த்தம் தான், ஆனாலும் ஒரு மண்பாண்டம் இருக்கு பாருங்க, அதை நாம வசத்தியா பாக்கிறது இல்லை. அதே சொன்ன பதார்த்தம்னாக்க வசத்தியா பார்க்கிறோம். ஏன் வசத்தியா பார்த்தோம்னாக்க அதுல சுத்தி இருக்குது. ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க, அதை சுத்தி பண்றதுக்கு நிறைய இருக்கு. முதல்ல தேய்க்கணும், அதன் பிறகு 12 திருநாமங்கள், கேஜாய திருநாமங்கள்லாம் சொல்லி சொல்லி மண்ணு புளி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாணி இது மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு அப்படி சுத்தி பண்ணணும். அது அப்படி சுத்தி பண்ணணும். இத மாதிரி எவ்வளவோ இருக்கு. அதே ரஜத பாத்திரமோ வெள்ளி தங்க பாத்திரமோ எடுத்துக்கோங்க, அதை வெறும் அலம்பிட்டாலே போதும், அலம்பிட்டாலே போதும், அலம்பிட்டாலே அது சுத்தி ஆயிடும். சாதனேன ரஜதம் அப்படின்லாம் வச்சனம் இருக்கு. அலம்பிட்டாலே போதும், ஏன்னா அது சொதக சுத்தியானது, சுத்தமானது, சொதக சுத்தமா இருக்கிறதுனால அதுவே போறும். அதுக்கோசரம் அந்த தங்கத்துக்கு வெள்ளிக்குலாம் ஏன் அப்படி இருக்குனாக்க அதுல தேஜ பதார்த்தம் தெரியறது. நம்ம என்னன்னாக்க தூய்மை தெரியறது, சுத்தி தெரியறது, அதே மாதிரியாக சிரேஷ்டமா இருக்குது, வசந்ததா இருக்குதுன்னு தெரியறது. அதனால அது இதுக்கெல்லாம் எங்க சுவாமியை தவிர்த்து யாரும் உதாரிக்க முடியும். அதனாலதான் ஆச்சாரியாலேயே எல்லா ஆச்சாரியாலும் அப்படிதான், அது ஹரிசிங்கரா இருந்தாலும் சரி, ஆண்டவனா இருந்தாலும் சரி, நம்ம சுயமாச்சாரியா இருந்தாலும் சரி, பரகாள சுவாமியா இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்படிப்பட்டவா. அதனால அவாவ ஆச்சாரியா அவாவாளுக்கு வசத்தி, அதனால நீ நியாபிக்கிறது. அந்த காரணத்தினால இத மாதிரி தைதசம் நகரேத், நகரே தைதசம், அத மாதிரி நயதே தைதசம் கிராக்கியம், அத மாதிரி புஞ்சீத தைதசே பாத்திரே, அத மாதிரிதான் சொல்றது. என்ன நம்ம சாப்பிட வேண்டிய வசதி எப்படி இருக்கணும், சாப்பிடுற சாதனம் பாத்திரம் சுத்தமா இருக்கணும், வசந்ததா இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரத்துல தான் சாப்பிடணும். அதுக்கோசம் இந்த தைதச பதார்த்தம். அத மாதிரி தைதசம் சொல்லிட்டாலே போறோம், விதிக்க வேண்டியதோ நிஷேதிக்க வேண்டியதோ எல்லாம் சரியா வந்துடும். நீங்க நகரே பார்த்தியம் சொன்னாலும் சரி, அந்த மாதிரி முந்தியத பார்த்தியவே பாத்திரேன்னு சொன்னாலும் சரி, அப்ப சந்தேகம்லாம் வரும். ஆனால் தைதசே பாத்திரே அப்படின்னு சொல்லிட்டாலோ லோகத்துல சுலபமா அர்த்தம் ஆகிடும். அதுக்கோசரம் இப்படி சொல்றது. மத்தபடி இந்த தைதசம் இது சொர்ணம் ரஜதம் அப்படிங்கறதுன்னா தைதசம் சொல்றதுன்னா உபச்சாரம் பஞ்சீகரண பிரக்கிரியினால அத மாதிரி தெரியறது. அதுக்கோசரம் தான் அப்படி தெரியறதே தவிர்த்து வசுதாக அது இல்ல, அது பாச்சக பதார்த்தம் தான். அதனால வைசேஷிகால் சொல்லக்கூடிய தங்கம் ரஜதம் முதலானவைகள்லாம் தேஜோ மகாபூதத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றது தவறு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேர்க்கணும். வர்ணான சாதிருஷத்வ அதி கடினத்தையா கௌரவசியாபி புவ்னா ராத்திரி பாகை பிரபூதை உடமைய கடிதா தாத்தவோஹாத காத்யா தாதிருத்வேதி ஸ்புரத்தா யனிதர சுலபம் கிஞ்சித் அன்வீக்ஷ்ய தஜ்ஞைஹி வியாக்யாதம் தைதசத்வம் விதிததகரயோஹ தந்திர சௌகரிய சித்யை அப்படின்ட்டு ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்குது ஸ்லோகம் இது. இப்போ அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கலாம். வர்ணானாம் சாதிருஷத்வாத், வர்ணானாம் சாதிருஷத்வாத் அப்படின்னாக்க இந்த வர்ணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதாவது நிறம், அந்த நிறமானது சாதிருஷத்வாத் அப்படியே ஜொலிக்கிறது, அது ஜொலிக்கிறது. அதனால அவைகளுடைய அதாவது அந்த அவைகளுடைய வர்ணான நிறம் சொல்லாம கலர் அப்படின்னு சொல்றமே அவைகள்லாம் அதாவது அந்த அந்த மாதிரி இருக்கிறது. எந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க பிருத்திவி பதார்த்தத்துக்கு எந்த வர்ணம் இருக்கோ எந்த நிறம் இருக்கோ அந்த நிறம் தங்கத்துக்கெல்லாம் இருக்கிறதுனால அது மாத்திரம் இல்ல, அதை கடினத்தையா ரொம்ப கடினமா இருக்குது, அது ரொம்ப கடினமா இருக்குது. எடுத்தாலே நமக்கு எப்படி இருக்கு, தங்கம் வெள்ளின்னா ரொம்ப கடினமா தான் இருக்கே தவிர்த்து லேசா இல்ல, அது சுலபமா இல்ல. அதே மாதிரி கௌரவசியாபி பூம்னா, கௌரவசிய பூம்னா அப்படி அடர்த்தி இருக்கு, கெட்டியா இருக்குது, கெட்டியான பலு வெயிட்டும் அதிகமா இருக்குது. அதிகமா இருக்கிறதுனால ஆடகாத்தியாக தாத்தவகம் ஆடகன தங்கம் ஆதிசப்தத்தினால இந்த ரஜதம் முதலானவைகள் வெள்ளி முதலானவைகள்லாம் நடத்தும். தாத்தவக அந்த லோக உலோக பதார்த்தங்கள்லாம் அவைகள்லாம் தாத்ரி பாகை பிரபூதை கடிதா. தாத்ரி பாகம், தாத்ரின்னு நமக்கு எல்லாம் தெரியும் பூமின்னு அர்த்தம், பூமி அந்த பிருத்திவி இருக்குதே அதனுடைய பாகங்கள், அதனுடைய அவயவங்கள் தான் அதிகமா இருக்குது. கடிதா ஆனவை அதெல்லாம் அதால ஆனது. அதனால இப்ப என்னாச்சு, மூணு ஹேத்து சொல்லிட்டார். பிருத்திவி பதார்த்தத்துக்கு என்ன நிறமோ அந்த நிறம் இருக்கு தங்கம் வெள்ளி முதலானவைகளுக்கு. அத மாதிரி காடின்யம் இருக்குது, கடினமா இருக்குது. இது ரெண்டாவது ஹேது. மூணாவது கௌரவம், கௌரவம்னா குருத்துவம் பலு வெயிட் எடை அப்படின்னு அர்த்தம். அடர்த்தியா இருக்குது, காடின்யம் கெட்டியா இருக்கு அடர்த்தியா இருக்குது, அதுக்கப்புறம் பலு அதிகமா இருக்குது. இது மூணாவது. இந்த மூணு காரணங்கள்னால தங்கம் முதலான தாத்தவக லோகங்கள்லாம் பிருத்திவி பத பதார்த்தங்களால ஆனது, அதுதான் அதிகமா இருக்குது அப்படின்னுட்டு இங்க தெளிவா எடுத்தது, இங்க தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கேள்வி வருது, தைத்தச பதார்த்தங்கள் இருக்கு, தைத்தச பாத்திரத்திலேயே சாப்பிடு, புஞ்சீத தைத்தசைய பாத்திரே அப்படின்னு இருக்குது. புஞ்சீத தைத்தசைய பாத்திரேன்னு இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதே மாதிரி நகரே தைத்தசம் அப்படின்னு சொல்றது, நகரே தைத்தசம் சொன்னதுனால திருடக்கூடாது, அந்த தேஜ பதார்த்தங்களை திருடக்கூடாது, தங்கம் முதலானவைகளை திருடக்கூடாது அப்படின்னு இருக்கே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டா, தாத்ருக் தேவி பாத்திர பதார்த்தம் சொன்னா கூட அடித்தர சுலபம், அதாவது பிருத்திவியில இல்லாதது, பிருத்திவி பதார்த்தத்துல கடம் முதலானவைகள்லாம் இருக்கு பாருங்க, அதுல இல்லாதது என்ன இல்லாதது, ஸ்புரத்தாதி ஸ்புரத்தாதி அப்படின்னாக்க பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம், பிரகாசிக்கிறது பல பல பல ஜொலிக்கிறது, அந்த ஜொலிக்கிற தன்மைன்னா கிஞ்சது சிலது, அதெல்லாம் தேஜ பதார்த்தத்துல தான் இருக்கு, பார்த்திவ பதார்த்தத்துல அது இல்லையோ இல்லையோ. அதனால அன்வீக்ஷிய அதை பார்த்து அதை பரிசோதிச்சு பார்த்தாக்க அதனாலயே விதி சதுரை தது இதரையோ, விதி தது இதரையோ, விதி அப்படின்னா விதிக்கிறது, இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னுட்டு சொல்றது. இதரம் தது இதரம் அப்படின்னா விதிக்கு இதரம், மாற்று இது நிஷேதம், நிஷேதிக்கிறது இத பண்ணாதேன்னு. இதுக்கோசரம் இந்த ரெண்டுக்கோசரம் தந்திர சௌகரிய சித்தியை ரெண்டும் ஒரே பதத்துல சொல்றது, சைதசம் அப்படின்னு சொல்லிட்டாலே போறோம், இது ரெண்டும் நமக்கு வந்துடும். அதுக்கோசரம் இது சொல்றது, இல்லாத போன பிருத்திவி பதார்த்தமாவே சொல்லணும்னாக்க அப்போ நிறைய தோஷம் வரும், அதுக்கு இதுக்கு தனியா கல்பிக்கணும், அதுக்கு தனியா கல்பிக்கணும், பிருத்திவி பதார்த்தங்கள் எத்தனையோ இருக்குது. அதனால மண்ணல்ல மண்பாண்டத்தை சொல்லல, நான் கல்ல சொல்லல, இத சொல்லல, அதை சொல்லல, வேற எத்த சொல்றேன், இந்த தங்கம்னு சொல்றவன் அந்த பிருத்திவி தொடாதே அதை திருடாதே அப்படின்னா அர்த்தம் சொல்லணும், திருச்சி சொல்லணும். அதை சொல்லாம தந்திர சௌகரிய சித்தியை சித்தியை சந்திரம்னாக்க சேர்த்து சொல்றது. தெய்வம் சொன்னாலே போறோம், அதனாலே நமக்கு அண்மையம் ஆயிடும். அத சுலபமா சொல்லணும், சௌகரிய சித்தியை அத சித்திக்கிறது போகிறோம். சைதசத்துவம் சைதசம் நகரே சைதசே பாத்திரே புஞ்சீத சாப்பிடுங்கோ அப்படின்னு தான் சொல்றது. அப்படின்னுட்டு பத்மேகி தர்மசாஸ்திரம் தெரிஞ்ச ஸ்மிருதிகாரால் இருக்காளே அவனால வியாக்கியா இவ்வாறாக உபபாதிக்கப்பட்டது, அழகாக விளக்கப்பட்டது, அதனால இப்படி சொல்லப்பட்டது. வசுதக இவைகள்லாம் சைதசம் பாத்திரம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கூட பார்த்திவ பதார்த்தங்கள் தான் அவைகள். அதனால தங்கமோ வெள்ளியோ எல்லாமே எதால் ஆனது அப்படின்னு சொன்னாக்க, பிருத்திவி அவயவங்கள் ஆனதே தவிர்த்து தேஜபூதம், தேஜபூதம் இருக்கு பாருங்க, மகாதேஜம் மகாதேஜஸ் மகாபூதம், அதனால ஆனது இல்லை. அத சொல்றதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்தது. ஆகவே தங்கம் முதலானவைகள்னா எப்பொழுதும் பார்த்திவ பதார்த்தமே அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிச்சிருக்க. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். வர்ணானம் சாதுசத்துவ அதி கடினத்தைய கௌரவசியாபிபோம்னா தாத்ரி பாகை பிரபூதை புடமைய கடிதா தாதவோ ஹாதகாத்யா சாதிருத்தேபி ஸ்புரத்தாத்யமிதர சுலபம் கிஞ்சித் அன்வீக்ஷ்யதஜ்ஞைஹி வியாக்யாதம் தைஜசத்வம் விதிததிதயோ தந்திர சௌகரிய சித்தியை கவிராக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்து குரு பரம்பராயே நமஹ. ஹரி.